ஏறத்தோ நீதான் டரத்தோ ரத்தம் ஏறத்தோ நீதான் டரத்தோ விண்ணை தாண்டி கேட்குமடா நம்மளோட சத்தம் ரத்தம் ஏறத்தோ நீதான் டரத்தோ உசுரான கொடுத்தாலும் எப்படிடா பத்தோ எப்படிடா பத்தோ பட்டதே பாடமடா பட்ட வர லாபமடா உலகத்தை புரிய வச்சிங்க தொல்ல வரும் வேலையில சுத்தி வந்து குரல் கொடுத்து எதிரிய ஓட விட்டீங்க பட்டங்களும் வேணா எந்த பதவிகளும் வேணா உன் கைத்தட்டல் போதுமடா உன் தயவு இருந்தா போதும் உன் துணை இருந்தா போதும் என் அண்ணன் தம்பி நீ தானடா அங்கீகாரம் நீதானடா இந்த அரசனுக்கு அரசானிடா ஏன் இன்பத்திலும் துன்பத்திலும் துணை இருக்கும் தோழ நீடா நீதானடா ரத்தம் ஏறத்தோ நீதாண்டா ரத்தம் விண்ணை தாண்டி கேட்குமடா நம்மளோட சத்தம் ரத்தம் ஏறத்தோ நீதாண்டா ரத்தம் கோடி நன்றி சொன்னாலும் எப்படிடா பத்தம் சிறப்பு நீங்க இல்லாம நான் இல்ல வானில்ல நாடில்ல கை கூப்பி நன்றி சொல்வ நீங்க இல்லாம நான் இல்ல வேறில்ல பூவில்ல தலை தாழ்த்தி நன்றி சொல்வ கள்ளத்தில் விழுந்த பள்ளத்தில் கடந்த கோடி கைகள் கொடுத்து என்ன தூக்கி விட்டீங்க தலைகீழா கவுந்த தனியாதான் கிடந்த உண்மையான தமிழனுக்கு தோல் கொடுத்தீங்க